ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கிருதலிப்ப மாற்றாத பால் சொரியும் நல்ல பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கிருதலிப்ப மாற்றாத பால் சொரியும் நல்ல பெரும் பசுக்கள். ஆற்றப்படை வழிபழந்தும் வாசர்கள் ஆற்றாது வந்து அடிவனியாகலே. ஆற்றாது வந்து அடிவனியாகலே.